ஆண்டாள் திருவடிகளே சரணம், ஆழ்வார் என்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம். திருநாம வைபவம் என்ன அப்படின்னா, அது தொண்டரடிப்புடி ஆழ்வார் திருமாலையில் சொல்லும் பொழுதே, மொய்த்த வல்வினையுள் நின்ற மூன்றெழுத்துடைய பேரால் கத்திரபந்து அன்றே பராங்கதி கண்டுகொண்டான்னு, க்ஷத்ரபந்து போலவர் மகாபாபிகளே, பகவானுடைய திருநாமம் மூன்றெழுத்துடைய பேரால்னு கோவிந்தா என்ற திருநாமத்தை சொல்லி சத்கதியை அடைந்தான், பகவானுடைய திருவடியை அடைந்தான். அப்படி பகவான் ஒவ்வொருத்தருக்கும் ரங்கநாதன் இறங்கி வரேரே, மகாபாபியா இருக்கானே, ஆனாலும் அவனுக்கும் அனுகிரகம் பண்றேர் பகவன் நாமாவ சொன்னான். அப்பேற்பட்ட பகவான் யாருன்னா பித்தனை பெற்றுமண்டோ, அப்பேற்பட்ட பித்தன் பகவான். இவ்வளவு பெரிய பாவிகளா இருந்தாலும் பகவன் நாமா சொன்னான்ற ஒரு வியாஜத்தை வைத்து அவளை ரட்சிக்கிறேர்னா, நம்மெல்லாம் இந்த பிறவியுள் பிணங்குமாரே, இந்த பிறவியில புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம்னு இப்படியே இருந்துருக்கோமே, பகவன் நாமாவை சொல்லி நம்மளுடைய பாவத்தை போக்கி ஆச்சாரியின் அனுகிரகத்தினாலே பகவான் திருவடியை சரணாகதி பண்ணி சேர வேண்டாமா அப்படின்னு. அதே போல சுவாமி தேசிகனும் சொல்லும் பொழுது, ரமாதய தரங்க பூரமண கிருஷ்ண விஷ்ணோஹரே திரிவிக்ரம ஜனார்தன திரியுகநாத நாராயண இதி சுபதானியா படந்தி நாம தேயானி தே நதஸ்ய யமவஸ்யதா நரகபாத பீதி குதஹ அப்படின்னு. ரங்கநாதா கிருஷ்ணா விஷ்ணோஹரே திரிவிக்ரமா ஜனார்தனான்ற என்ற திருநாமங்கள் நாராயணா என்று சொன்னாலே போருமே, நதஸ்ய யமவஸ்யதா யமனே கூட பயப்படுவேன், நரகபாத பீதி குதா, அந்த யமதூதர்களும் இங்க வந்து இவன் நம்ம லோகத்துக்கு கூட்டுண்டு போக வேண்டியவன் இல்லை, இவன் பகவான் திருநாமங்கள் சொன்னதுனாலே இவன் சத்கதிக்கு போக வேண்டியவன் அப்படின்னு இவாளெல்லாம் விட்டுட்டு பயந்து போயிடுறாளாம். பாகவதத்திலையும் நம்ம பார்த்துருக்கோம், அஜாமிலன் அப்படின்னு எவ்வளவு பாவங்கள் பண்ணாலும் கடைசி நிமிஷத்துல தன்னுடைய பிராணம் போகிற சமயத்துல தன்னுடைய பையனானவன நாராயணனா என்று கூப்பிட்டான். அவன் பகவானை கூப்பிடவே இல்லை, இருந்தாலும் பகவான் அவனுக்கு அனுகிரகம் பண்ணேர் அப்படின்னு. அதனாலே அப்பேற்பட்ட திருநாமங்கள் சொன்னாலே, அதனுடைய வைபவத்தை தெரியாம சொன்னாலே அப்பேற்பட்ட பலன்னா, அதை தெரிந்து சொன்னா இன்னும் எவ்வளவு அற்புதமாக இருக்கும் அப்படின்னு. அதுவும் ஆண்டாள் நமக்கு சொன்ன அந்த திருநாமங்கள், அத வைபவத்தை அந்த பாசுரத்தில் சொன்னதுக்காக காரணமும் அந்த வைபவத்தை விசேஷமும் நம்ம பெரியோர்களிடம் தெரிஞ்சிக்க வேண்டும் என்று தினந்தோறும் தேசிகன் தேசிகா டெய்லி என்கிற நம் குரூப்பில் மார்கழி மாதம் கைங்கரியமாக திருப்பாவையில் திருமாலின் திருநாமங்கள் என்ற தலைப்பில் 30 நாளும் பெரியோர்கள் வித்வான்களிடமிருந்து உபன்யாசமாக ஆண்டாள் பாடிய பகவானின் திருநாமங்களும் அதனுடைய வைபவத்தையும் தினந்தோறும் கொண்டாட வேண்டும் என்று கூடியிருந்து குளிந்தேலோ ரெம்பாவா அப்படின்னு பாகவதோத்தமர்களோட எல்லாரோடையும் சேர்ந்து இதை பகிர்ந்துக்க தினந்தோறும் கார்த்தாலே மார்கழி மாதம் 6 மணிக்கு நம்ம குரூப்பில் யூடியூப் சேனலில் இது அப்லோட் செய்யப்படும். இது எல்லாரும் வந்து கேட்டருளி கொண்டாடணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.